ஏன்பா, இப்ப பாட்டை கேட்டு எழுதுறதுக்கு தோத ஆள் இருக்கா? இல்ல நான் சொல்லி வைக்கவா? வேண்டாம், நான் சொல்லியிருக்கேன். சத்தியமூர்த்தின்னு ஊர்ல இருந்து ஒரு பையன் வரான். முஸ்தபள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளைங்க பத்திரம் யா. வாட போறது இந்த சிங்கம்.